நிழலென்றும் தூரமானதில்லை, நிஜமென்றும் பாரமானதில்லை. மண்ணீது நிலவு போக்கும் மாயையைப் போல கண்முன்னே தோன்றும் காட்சி நீ பாரு. கை கூடி வந்த காதல் என்னாகும் கூறு, இதை கட்டி காக்கும் ஆளு யார் பாரு. மாயைதான் மாயைதான் காதல் என்றுமே மாயைதான், கண்களை திறந்தே கனவு காணும்தான். மாயைதான் மாயைதான் காதல் என்றுமே மாயைதான், என்றும் எங்கும் எப்பொழுதும் உன் பேச்சு அட என்னுடைய இருக்குது என்னாச்சு. நீயும் நானும் ஒன்றே என்று ஆயாச்சு, அடவையில் கூட பனியை போலாச்சு. அப்படியா தோன்றுது உனக்கு, அட அப்படியே காட்டடி எனக்கு. மாயைதான் மாயைதான் காதல் எங்குமே மாயைதான், நான்கு கண்கள் உள்ள காதல் கொண்டால் இப்படிதான் இருக்கும், அதில் அச்சம் மடம் நாணம் கூட இனிக்கும். இதயங்கள் செய்கின்ற கலகம் அடைய பொழுதும் அமைதியாய் விலகும். இதைத்தான் விரும்புது உலகம், தினம் இப்படித்தான் காதல் வந்து பழகும். நிழலென்றும் தூரமானதில்லை, நிஜமென்றும் பாரமானதில்லை. மண்ணீது நிலவு பூக்கும் மாயையை போல கண்முன்னே தோன்றும் காட்சி நீ பாரு. கை கூடி வந்த காதல் என்னாகும் கூறு, இதை கட்டி காக்கும் ஆளு யார் பாரு.